கம்மியா ஐயனா இங்கே வா காச்சே ஏஷோ இக்கடையே கம்மியா ஆயே நா இங்கே வா காச்சே ஏஷோ இக்கடையே இத்தையா ஹிந்தி முஷ்கில் உர்து முஷ்கில் முஷ்கில் ஹை அங்கரேஜி ஆக்கோ கி பாஷா மே கேதோ சப் துனியா சம்ஜேகி கம்மியா ஆயே நா இங்கே வா காச்சேஷு இக்கிடையே இத்தையா चेहरे तो हैं लाखों हंसी तेरे जैसा देखा नहीं तुझ में मुझे सब मिल गया लगता है जू रब मिल गया love me கம்னியா ஆயே நா இங்கே வா காச்சேஷோ இக்கடையே இத்தையா अंबर से कब उतरी है तू दिल से मेरे गुजरी है तू ख्वाबों में था तुझसा जवां तेरे लिए मैं आई